ராக மகாதீஷ்காய மகாஸ்மதே ரங்கராமானு மகாதீஷ்காய ஸ்ருதே வேதாந்த ராமானுஜ மகாதீஷ்காய நமஹ. ஸ்ரீ ரங்கேஷபதே சமர்ப்பிதம் ஹரம் ஸ்ருத்யந்த ராமானுஜ ஸ்ரீ யோகீந்திர குருத்தமே நயமன ஸ்ருத்யந்த வித்யாத்மனஹ பிராப்த ஸ்ருத்யவதம் ஸ்ரீ யுக்மஹ்ருதயம் ஸ்ரீவாச ராமானுஜாது ஸ்ரீ ஸ்ரீவாச முனீந்திர தேசிகமணம் ஸ்ரேயோ நிதிம் சம்சயே ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதாஹிருதி கற்பார் ராமபிரானேல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றென்றிய நற்பால யோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பால குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே கூஜந்தம் ராமராமேது மதுரம் மதுராட்சரம் மார்க்கிய கவிதாசாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம். ஸ்ரீமத் ராமாயணம்னு சொல்லக்கூடியது ரொம்ப அத்தியுதமான ஒரு காவியம். அந்த காவியத்தில் இருக்கக்கூடிய பல ரசமயமான அதாவது நல்ல உபதேசங்களை எல்லாம் தொகுத்து சுந்தர சுபாஷிதம்ன்ற ரீதியில் ஒரு உபன்யாச தொடரை இப்போ நாம் அனுபவிச்சுட்டு வரோம். அதில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகம் ரொம்ப உயர்ந்த ஸ்லோகம். தீனோவா ராஜ்ய ஹீனோவா யோமே பர்த்தா சமே குருஹு. அதாவது எந்த நாட்டில் இல்லைனாலும் தீனன் தீனன்னா பரிதவிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் கணவனே மனைவிக்கு கண் கண்ட தெய்வமாக இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுறது. இது எதற்காக, இது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்படுறதுன்றத தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு சொல்லக்கூடிய பாசுரம் இதற்கு ரொம்ப முக்கியமாக தாயாரை பற்றி சொல்லக்கூடிய பாசுரமாகவே இருக்கு. அதாவது திருப்பாவையில் 18வது பாசுரம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலி என்ற பாசுரம். இந்த பாசுரம் ராமானுசர் வந்து எப்படி இதில் ஆழங்கால் பட்டார் அப்படின்றது, அதாவது ஆழங்கால் பட்டார்னா ரொம்ப ஆழ்ந்து இருந்தார் இந்த பாசுரத்தில். ராமானுசருக்கு திருப்பாவை ஜீயர்னு திருநாமம். திருப்பாவையில் மிகவும் ஈடுபாடு சுவாமி ராமானுசருக்கு. அது ஏன் அப்படின்னா, இந்த திருப்பாவையில் எல்லா உபனிஷத்தினுடைய அர்த்தங்களும் நன்றாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதை கொண்டே அவர் வந்து நித்தியம் அதை அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருப்பார். அனுசந்தானம்னா மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருத்தல். இப்படி இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு ஏன் இந்த பாட்டில் ரொம்ப ஈடுபாடுன்னா, இது மகாலட்சுமி தாயாராக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவருடைய அவதாரமான இந்த நப்பிண்ணை பிராட்டியை பற்றி சொல்லக்கூடியது. நப்பிண்ணைன்ற அந்த பிராட்டி எப்படி வந்து இதில் சொல்லப்படுறாள்றதை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் தீனோவா ராஜ்ய ஹீனோவா அப்படின்னு சீத்தை எப்படி உபதேசம் பண்ணுறான்றத இந்த சுபாஷிதம் மூலம், அதாவது இந்த நன்மொழி மூலம் சொல்ல போகிறோம். சரி, இந்த நன்மொழி எங்கே வருது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையோ. அதாவது இந்த சுந்தர சுபாஷிதம்ன்ற தொடரே சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடியது தானே. இது 24வது சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் 9வது ஸ்லோகத்தில் ராட்சசிகள் சீதையை பலவாறா துன்புறுத்துறான். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அவர்களுடைய துன்பம் வந்து அதிகமாக இருந்தது சீதைக்கு. ஏன்னா எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கா, பகவான் தன்னை தேடிக்கொண்டிருக்கிறான்ற அந்த ஒரு நினைப்பு வேற. அப்படி இருந்த சீதையை ராவணன் நடுராத்திரியில் எழுந்து வந்து சீதை மேலே இருக்கக்கூடிய அந்த தவறான ஆசையினால ஏதோ தப்பு தப்பாக பேசுகிறான். அதற்கப்புறம் சீதையினால் பதிலளிக்கப்பட்டு ரொம்பவும் கோபம் கொண்டவனாக போனதுக்கப்புறம் சீதை என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த ராட்சசிகள்னாலும் துன்புறுத்தப்படுறான். ராட்சசிகள் சீதை கிட்ட, பிரஜாபதியினுடைய பேரன், அதனால் நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கணும், இவனுக்கு உலகங்கள் எல்லாமே இவனுடைய சொத்தாக இருக்கிறதுனால இவனை வெல்றத்துக்கு மனுஷியாக கிடையாது, இப்படி எல்லாம் சொல்லி சீதையினுடைய மனமாற்றத்திற்கு ஒரு காரணத்தை உண்டு பண்ணுறான். அப்போ சீதை அவர்கள்கிட்ட சொல்லக்கூடிய முக்கியமான இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ந மானுஷி ராட்சசிய பாரியா பவித்தும் அர்ஹதி, ராட்சசனின் பொருட்டு மனுஷியானவள் பத்னியாக மாட்டாள், அதாவது அவனுக்கு மனைவியாக மாட்டாள். அப்போ சொல்லி முதல் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம், தீனோ வா ராஜ்ய ஹீனோ வா யோமே பர்த்தா சமே குருஹு. அதாவது நீங்கள் வந்து சொன்னபடியெல்லாம் நான் காரியம் பண்ண மாட்டேன், சொத்து இருந்தாலும் இல்லைனாலும் என் கணவனே எனக்கு ரொம்ப முக்கியமான தெய்வம் அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அதை இந்த இடத்துல காண்பிக்கிறான். தாயார் பதிவிரதைகளினுடைய ஒரு வரிசையை சொல்கிறான். அதில் என்ன அப்படின்னா, இவர்களைப் போல நானும் ராமனை பிரிய மாட்டேன் அப்படின்றா. யார்? யதா சூரியம் சுவர்ச்சலா, யதாசசி மகாபாகா சக்ரம் சமுபதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டஞ்ச ரோஹிணி சசினம் யதா லோபா முத்ரா யதாகஸ்த்யம் சுகன்யாத்யவனம் யதா சாவித்ரி சத்யவந்தம் ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதா சம்மதயந்தீவ கேசினி சகரம் யதா நைஷதம் தமயந்தீவ பைமீ பதிமனுவ்ரதா ததாஹமிக்ஷ்வா குவரம் ராமம் பதிமனுவ்ரதா. இப்ப ஒரு லிஸ்ட் மாதிரி சொன்னாலே இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இவர்களைப் போல தானும் எம்பெருமான பிரியமாட்டேன் அப்படின்னா ஏன் பிரியமாட்டா அப்படின்றத இந்த உந்துமதகளித்தன் பாசுரத்துல பார்க்கலாம். உந்துமதகளித்தன் ஓடாத தோல்வெளி என்ற பாசுரத்துல பிராட்டியின் பிராதான்யம் சொல்லப்படுறது. பிராட்டினா இந்த நப்பின்னையினுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுறது. நாயகநாயன் என்ற ரந்தகோபனுடைய பாசுரத்துல வந்து கோயில் காப்போன் வாசர் காப்போன் அவர்களை பத்தி சொல்லப்பட்டது. அம்பரமே தண்ணீரே பாசுரத்துல யார் சொல்லப்பட்டார்கள் அப்படின்னா நந்தகோபாலன், யசோதை, அதே மாதிரி பலராமன் இவர்கள்லாம் சொல்லப்பட்டார்கள். இந்த பாசுரத்துல நப்பின்னையோட இருக்கிற பெருமாளை பத்தி சொல்லப்படுறது. இந்த பாசுரம் 18வது பாசுரம். 18வது பாசுரம்னாலே ஒரு விசேஷம். 18 கூட்டினா 1, 8, 9. 9ன்ற அந்த எண்ணிக்கை வந்து எப்படின்னா மாறவே மாறாத எண்ணிக்கை. அதாவது 9, அதுக்கப்புறம் 18, 27, அதே நேரத்தில் 36, இதெல்லாம் கூட்டிண்டே 45, 54, இதெல்லாம் கூட்டிண்டே ஒன்னையும் ஒன்றையும் கூட்டினா 8, 1, 9, திருப்பி 2, 7, 9, திருப்பி 4, 5, 9, 3, 6, 9, 5, 4, 9. ஸோ 9ன்றது மாறவே மாறாது. அதாவது மகாலட்சுமி தாயாரானவள் எந்த விகாரமும் அற்றவள்ன்றது காண்பிக்கப்படுறது. எதற்காக விகாரமற்றவள்னா யாராவது ஒன்று சொன்னா அதை பொறுத்துக்கணும். மொழியும் சில பேர் ஒரு வார்த்தை சொன்னா கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளை சில பேர் திட்டினா நம்ம சொல்றது. பாகவதர்களான அடியார்களான நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் நம்மளை ஏதாவது சொன்னா பொறுமையா இருக்கணும்னு சொல்லப்படுறது. ஏன் பொறுமையா இருக்கணும் அப்படின்னா அது நம்ம உடலை குறித்து வரக்கூடியது, ஆத்மாவை யாரும் திட்ட முடியாது. அதனால ஞானியாக இருப்பவன், ஞானியாக இருப்பவன் மாத்திரம் இல்லை, குரோதம்ன்றது கோபம்ன்றது ரொம்ப பெரிய எதிரி. அந்த எதிரியை நாம் எல்லாம் வெல்ல வேணும்ன்றதுனால நாம் வந்து எந்தவித விகாரத்தையும் அடையக்கூடாது. அதனால தான் தாயாருக்கு கோபமே தெரியறதில்லை, இந்த சீதைக்கு கோபமே தெரியறதில்லை. ராவணன்ட்ட நத்வாம் குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்க தேஜசான்னு சொன்னது என்ன அப்படின்னா தனக்கு அந்த பராக்கிரமம் இருக்குன்னு காண்பித்தாலே தவிர தனக்கு கோபத்தை வரவழைச்சிக்கவே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட தாயார் எப்படிப்பட்டவளா இருக்கா அப்படின்னா உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வெளியன். அதாவது இந்த தாயாரை பத்தி சொல்லி இப்படி இருக்கக்கூடிய இந்த தாயாருக்கு மதகளிறு அப்படின்னு சொல்றது எம்பெருமான். அதாவது தாயாரோட சேர்ந்த அந்த எம்பெருமான் சொல்லப்படுறான். இங்க உந்துன்னு சொல்றதே தாயாரை தான் சொல்றது. எப்படி அப்படின்னா ஊன்ற அந்த உக்காரம் மகாலட்சுமியினுடைய சுவாசகம். அதாவது ஊன்ற அக்ஷரம் அகாரம் வந்து விஷ்ணுவை சொல்றது, உக்காரம் வந்து மகாலட்சுமி சொல்றது. அப்படி அந்த தாயாரை பத்தி சொல்லக்கூடிய இந்த இடத்துல விகாரமே அடையாத தாயாரை பத்தி சொல்றது. இதுல என்ன விகாரத்தை அடையல சீதை அப்படின்னா ததை அதை போல ததாகம் இக்ஷ்வாகுவரம் ராமம் பதி மனுபிரதா, அதை போல ராமனை நான் என்னைக்கும் பதியாக அடைந்தேனே அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்றத ஒண்ணு. ரெண்டாவது உங்க எல்லாருக்கும் அதாவது திருஜடையினுடைய சரணாகதிக்கு அப்புறம் தாயார் என்ன சொல்றா அப்படின்னா உங்க எல்லார் சரணாகத்தையும் நான் ஏத்துண்டு உங்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேன்னு தாயார்னால சொல்லப்படுறது. யாருன்னா இத்தனை நேரம் தன்னை கொடுமைப்படுத்தின ஒரு கண் உடையவள், ஒரு காது உடையவள், மூக்கை தலை மேல் உடையவள், அதே நேரத்தில் ஒரு கால் ஒரு கை, இப்படி குரூரமான ரூபங்கள். இவர்களெல்லாம் தன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தினா கூட தாயார் அப்ப கூட கலங்காம அவர்களையெல்லாம் கூட காப்பாத்துறேன்னு சொல்றான். அப்ப தாயாருக்கு எப்படிப்பட்ட ஒரு இளகின மனசுன்றது இங்க காண்பிக்கப்படுறது. இதனாலதான் காகாசுரன் தாயார்கிட்ட வந்து சரணாகதி பண்ணி தாயாருடைய அனுகிரகத்தினால தப்பிச்சுட்டான், ராவணனால தப்பிக்க முடியாது. இப்படி ஒன்று மதகளிற்றன் சொல்றதுனால எம்பெருமான் களிறு, தந்த களிறு போல் தானே விளையாடும்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. ஏன் பெருமாளை களிறுன்னு சொல்லலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஓமை சொல்றேன். களிறு எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப பலமானது. எம்பெருமானும் நல்ல பலமுடையவன், பயமற்றது. எம்பெருமானும் எதற்கும் பயமற்றவன். சானூரன், முட்டிக்கண்ணு, பெரிய பெரிய மல்லயுத்த வீரர்கள்லாம் வந்தபோது கூட எம்பெருமான் தனித்து நின்றான். பூதனை, சகடாசுரன், திருணாவர்த்தன், காளிங்கன் சொல்லக்கூடிய பல பல அசுரர்கள் வந்தபொழுதும் நாகர்கள், யட்சர்கள், யார் வந்தாலும் பகவானை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பயம் இல்லாதவன் யானையை போல. வன நல்ல பெரிய பெரிய மலைகளில் வசிக்கும் யானைகள், அதை போல பெருமாள் வந்து யாதவாத்ரி, அதே மாதிரி சேஷாச்சலம், சோழசிம்மபுரம், இப்படி பெரிய பெரிய மலைகளுக்கு மேலே எழுந்தருளியிருக்கான். துதிக்கை உடையது, அதாவது துதிக்கைனா இந்த அழகான தும்பிக்கையுடையது, அதை போல ஒரு கொடுக்கிற ஹஸ்தத்தை உடையவன் எம்பெருமான். அதே நேரத்தில் எம்பெருமான கட்டிவிடலாம், எப்படி கட்டலாம்னா பத்தி அப்படின்ற இந்த பக்தியினால கட்டியுள்ளான். பக்தியினால கட்டப்படுபவன் பகவான் சகாதேவன், அப்படிதான் கட்டினதா பாரதம் சொல்றது, அப்படி பக்திக்கு அடிபணிந்தவன். அதே நேரத்தில் பெண் யானை மூலம்தான் ஆண் யானையை பிடிப்பா, ஒரு பெண் யானையை வச்சு ஆண் யானையை வரவேற்று குழியில விழ வைக்கிறது போல பகவான் நமக்கு இணங்க பண்றது பிராட்டியினுடைய அருள்னால. அதனால அது இங்கே சொல்லப்படுறது, பிராட்டியினுடைய அருள் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அதே நேரத்தில் பாகனுடைய பாஷைக்கு தான் யானை கட்டுப்படும், பாகனுடைய பாஷை தான் அதுக்கு தெரியவும் தெரியும், பாகனுக்கு அடிபணிந்தது. ஏன் அப்படின்னா பாகன் சொல்லக்கூடியது இந்த இடத்துல ஆச்சாரியன், ஆச்சாரியனுக்கு அடிபணிந்தது இந்த, எப்படி யானை வந்து பாகனுக்கு அடிபணிகிறதோ அதை போல ஆச்சாரியனுக்கு அடிபணிகிறது எம்பெருமானுடைய அந்த ஒரு குணம். இப்போ இந்த விஷயத்தில் உந்து மதகளிட்டிருந்த பாசுரத்தில் இப்படி மகாலட்சுமி தாயார் சொல்லப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளால தாயார் முதல்ல நம்முடைய பாப்பங்களை எல்லாம் பார்த்து எம்பெருமான் கண்டு விலகுவன், ஆனால் தாயார் விலகவே மாட்டான். பாப்பானாம்பா சுபானாம்பா அவதாரகானாம் பிளவங்கமான்னு கேட்ட தாயார், யார் தான் பாப்பம் பண்ணலை, காரியம் கருணமாரியனே என கஷ்டின் அபராத்தியத்தின்ற ரீதியில் லோகத்தில் பாவம் பண்ணாதவர்கள் எவர் அப்படின்னு கேட்டது தாயாரனுடைய குணம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தாயார் எப்படிப்பட்டவள்னா, நப்பின்னாய் கந்தம் கவனும் குழலி, அதாவது அழகா சர்வ கந்தங்களையும் உடையவளா இருக்கா இந்த தாயாரானவள். எல்லா அழகான கந்தங்களையும் தன்னுள்ளே பொறித்து அழகா எம்பெருமானை வந்து பார்த்து, இவர்களெல்லாம் என்ன தப்பு பண்ணா இவர்களையெல்லாம் ஏன் நாம ரட்சிக்க கூடாதுன்னு கேட்பாளாம். எம்பெருமான் சீரிய சிங்கம் சீர்வானம், இவர்களையெல்லாம் பார்த்து எவ்வளவு தப்பு பண்ணியிருக்காய் வாழலாம் அப்படின்ன உடனே, அப்ப இந்த திருப்பி திருப்பி அத்தனை தாயாரா தானே, அதாவது மகாலட்சுமி தாயாரா வலது பக்கமும் இடது பக்கம் பூமிதேவி தாயாராகவும் நீலாதேவி தாயாராகவும் பாதுகையில பாதுகாதேவியாகவும் இப்படி பலவாறான ரூபங்களை எடுத்து தாயார் எம்பெருமானை திருப்பி திருப்பி எந்த பக்கமும் பெருமாளை பார்க்கவே விடமாட்டாளாம். இந்த சில பேர் வந்து மூஞ்சியை திருப்பி பாடும் இல்லையோ, ஒரு காரியம் வந்து பண்ணல என்ன அப்படி மூஞ்சியை திருப்பிடுவோம், அப்படி திருப்பறதுக்கு வழியே இல்லை, திரும்பின பக்கமெல்லாம் தாயார் இருக்கா, அதனால பெருமாளால் முகத்தை திருப்பி கொள்ள முடியாது, சொல்றத செய்தியே ஆகணும். அதனால இவர்கள் பண்ற அபராதங்களை எல்லாம் பொறுத்து கொள்ள வேணும். அதனாலதான் தாயார் தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தாசமே குருகுன்ற ரீதி என்ன அப்படின்னா, இன்னைக்கு எம்பெருமான் நீ தீனன் ராஜ்யஹீனன்னு சொல்றையே, இந்த எம்பெருமான் தான் சர்வலோக சரண்யன், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாமக்ஷிப்புரம் விபீஷணம் உபஸ்திதம்ன்ற ரீதியில விபீஷண ஆழ்வான் அனைத்து சொத்துக்களையும் விட்டு தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டு சரணாகதி பண்ணார் யாரை பொருட்டு அப்படின்னா, சர்வலோக சரண்யாயன்னு கத்தின. ஏன் சர்வலோக சரண்யன்னா, அவருக்கு தெரிஞ்சுடுத்து உண்மையான அறிவு அவருக்கு பெற்றுவிட்டார். ஏன்னா ஹனுமார் வந்துட்டு போனார், ஆச்சாரியன் வந்துட்டு போன உடனே சிஷ்யாளுக்கு உண்மையான அறிவு பெற்று விடுவார்கள். குலசேக கூரத்தாழ்வானை பற்றி ஒரு விற்த்தாந்தம் சொல்லப்படுறது. கூரத்தாழ்வான் ஒரு ஊருக்கு எழுந்தருளினாராம். எழுந்தருளின ஊரில் முன்னம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு பிள்ளை, அவன் வந்து இந்த தெய்வ வழிபாடுகளை எல்லாம் விட்டு ரொம்ப துராச்சாரனா, அதாவது எல்லா வகையான ஒரு கெட்ட காரியங்களையும் செய்து கொண்டு வந்தான். அப்படி செய்து கொண்டு வந்த பொழுது அவன் மேல கோபப்பட்ட அந்த தாய் தந்தையர்கள் மனம் வருந்தி இந்த புனித தலங்களுக்கெல்லாம் யாத்திரையா சென்றான். அந்த சமயத்துல ஒரு நாள் தாயார் தந்தையார் மகன் எப்படி இருக்கான்னு பாக்கிறதுக்காக பல வருடங்கள் கழித்து திரும்பி வந்தனர். அப்ப மகன் வந்து ரொம்ப வைணவ குல மாண்புகளை எல்லாம் பெற்று அவர்களை வந்து விழுந்து வணங்கினான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவர்கள் சொல்லும் பொழுது, கூரத்தாழ்வான் இந்த திவ்யதேசத்திற்கு எழுந்தருளினாரா அப்படின்னு கேட்டு, கூரத்தாழ்வான் வந்தா போதும், மனம் கமழ் வைணவ மனம் கமழக்கூடியவர் கூரத்தாழ்வான். அப்படி இருக்கக்கூடிய அந்த மனம் கமழக்கூடிய அந்த கூரத்தாழ்வானுடைய அருள் பெற்ற இந்த திவ்யதேசத்தினால இது எந்த இடத்துல சொல்லப்படுறது அப்படின்னா, எம்பெருமானுடைய பல திவ்யதேசங்கள்லாம் இருந்தாலும் அவனுடைய அடியார்கள் வாழக்கூடிய திவ்யதேசம் பகவானுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லப்படுறது. அப்படி இந்த அடியார்களாக மாற்றக்கூடிய அந்த ஒரு வலிமை யாருக்குன்னா, கூரத்தாழ்வான் போன்ற சதாச்சாரியர்களுக்கு ரொம்ப உண்டு. அவர்கள் பார்த்தாலே போரும் அவன் மாறிவிடுவன். அப்படி இன்னைக்கு வந்து தீனனா ராஜ்யஹீனன் நீ சொல்றையே, அவன் வேற யாரும் இல்லை சர்வலோக சரண்யன் அப்படின்றத உணர்ந்தான் விபீஷணன், போய் எம்பெருமான்ட்டு சரணாகதி பண்ணான். இந்த இடத்துல தாயாரும் அதான் சொல்றா, நீங்கள்லாம் என்னுடைய கணவன் வந்து தீனன் ராஜ்யஹீனன் சொல்றேல, ஆனா அவன்தான் எனக்கு குரு, அவன்தான் எனக்கு சர்வ வகையான தெய்வமுமாக இருக்கான், உங்களுக்கெல்லாமும் அவன்தான் தெய்வம்ன்றத காண்பிக்கிறதுக்காக தெய்வசப்தத்தை பிரயோகம் பண்ணி யோமயபர்த்தா சமய குருஹு, அவர் தான் குருவானவர். குருன்னா நாம் என்ன நினைக்கிறோம்னா ஆச்சாரியன்னு நினைக்கிறோம் இல்லையோ, இல்லை பெரிய தத்துவம், அதாவது குரு அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம், அப்படி பெரிய தத்துவமாகவும் இருப்பவன் அவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானை காண்பித்து கொடுக்கிறா. அதனால இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, கந்தம் கவழும் குடலி கடைத்திரவாயின்றதுனால தாயார் வந்து பெருமாள் முன்னாடி அஸ்துதய தவையவ சர்வம் சம்பத்சிதேன்னு ராமானுஷருக்கு சொன்னான். ராமானுஷர் முதல்ல புருஷகார பிரபத்தி பண்ண, தாயாருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இயல்பு என்ன அப்படின்னா, தாயார் மூணு நிலைகள்ல பகவானோட இருக்கா. முதல் நிலை என்னன்னா ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்டேஷன்னா இப்ப நாம ஒரு விஷயம் எடுத்துன்னு போறதுதான் புருஷகாரம்னு சொல்லப்படுறது. பாபம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம கூட எம்பெருமான அண்ட முடியும்னா அதற்கு காரணம் தாயார் தான். நம்ம எல்லாம் புருஷகார பிரபத்தின்னு சொல்லக்கூடிய அவன் கிட்ட சேர்ப்பிக்கிறாள் முதல்ல தாயார். அடுத்தது உபாயமா இருத்தல். உபாயமா இருத்தல்னா நாம கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை எல்லாம் எம்பெருமானோட சேர்ந்து தானும் வாங்கிக் கொள்கிறாள், பின்னர் எம்பெருமானோட சேர்ந்து பலன்களை அருள்கிறாள். இப்படி மூணு நிலைகள் தாயாருக்கு. இப்படி கடை அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல உந்துமதகளின் பாசுரத்துல கடைன்னு சொல்லப்படுறது கந்தம் கவழமும் குழலி கடைதிரவாயின்றதுனால பகவான் கிட்ட நாம ஒரு பிரார்த்தனைக்கு முன்னாடி தாயார்கிட்டதான் முதல்ல பிரார்த்திக்கணும். அதனாலதான் கோவில்கள்ல சொல்லும்பொழுது கூட இதை சொல்லுவா, தாயாரை சேவிச்சுட்டு பகவானை சேவிக்கணும் அப்படின்னு. அதற்கு காரணம் இதுதான். அப்ப தாயார் வந்து அப்படியே ஆகட்டும்னு ராமானுஷருக்கு அவர் அவர் செய்த சரணாகதியின் போது இயந்தான். அதே போல எங்களுக்கும் சொல்ல வேண்டும், அஸ்துதே தெய்வ சர்வம் சம்பத்தியதே அப்ப சம்பத்தியதேன்ற ரீதியில அப்படியே ஆகட்டும்னு சொல்றது. அதே நேரத்தில் நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, கோழி போல், கோழி வந்து எங்கும் அழைத்தரகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் குவினகான்ற ரீதியில் நாம வந்து கோழியை போல சாரமான விஷயத்தை தான் எடுத்துக்கணும். இந்த கோழி என்ன பண்ணும், காலையில் எழுந்து மூணு மந்திரங்களினால எப்படி கோழி மூணு தடவை கூவும், அதை போல நாமும் வந்து மூன்று முறை எம்பெருமானுடைய நாமத்தை அவனை ஜபம் பண்ணி இந்த எம்பெருமானை வந்து நாமளும் வசீகரணம் பண்ணணும். இந்த மந்திரத்தினாலதான் வசீகரணம் பண்றோமா அப்படின்னா இல்ல, பகவானுக்கு பிடித்த காரியம் அது, இந்த கைங்கரியமா பண்ணணும். நாம எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா, சரணாகத்தினா அடைக்கலம் புகுந்து விட்டோம்னா, அதற்கப்புறம் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா இந்த மந்திரங்களை மறுபடியும் மறுபடியும் எம்பெருமானுடைய பிரீத்திக்காக பண்ணுவது. வைணவர்கள் பண்ணக்கூடிய அத்துணை காரியமும் அவர்கள் பெருமாளை அடைக்கலமா அடைந்ததுக்கு அப்புறம் பண்றது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, அதற்கு பகவானுடைய திருப்தி தான் காரணம். இப்ப அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி, அதை போல அந்த கோழியை போல அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல ஆச்சாரியர்கள் வால்மீகி சுகர் முதலானவர்கள் எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் பேசி போந்தார்கள். பல்கால் குயிலினங்கள்ன்றது ஒரு குயில் வந்து குயிலினங்கள்னு சொல்றது ஒன்னு கூஜந்தம் ராமராமேத்தின்ற ரீதியில வால்மீகின்றது குயில், சுகர்ன்றது கிளி. அப்ப இந்த குயிலும் கிளிகளும் பல பேச்சு பேசி எம்பெருமான் பெருமை பேசிட்டு, அதாவது அதை போல பெருமையை பேசினாள் சீதாதேவி, பல பலபடியா எம்பெருமானுடைய பெருமையை பேசி, அப்படிப்பட்ட பெருமையை ராவணன் முன்னாடி பேசினது மாத்திரமல்லாமல் இந்த ராட்சசர்களுக்கும் யோமய பர்த்தா சமய குருகுன்னு அவனுடைய பெருமையெல்லாம் சொல்லி, பர்த்தாவானவர் தான் பத்னிக்கு, அதாவது கணவனானவன் மனைவிக்கு ஒரு பெரிய சொத்தை போன்றவன் அப்படின்றத சொல்லி, அதே மாதிரிதான் அந்த பக்கமும், அதாவது கணவனுக்கும் மனைவி உயர்ந்த சொத்து. இது அடி என் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த விஷயத்தை எல்லாரும் நல்லா கவனிக்கணும். எதற்காக அப்படின்னா, மனைவிக்கு மட்டும்தான் கணவன் சொத்தா, அப்ப கணவனுக்கு மனைவி என்னன்னு அவளும் சொத்துதான். ஏன் அப்படின்னா, சொத்தை பாதுகாக்கிறதுக்காக தானே பகவான் அவ்வளவு தூரம் முயற்சித்து வரானே, அந்த இடத்துல இருந்து தாயாரை தொலைத்ததுல இருந்து அங்கேருந்து வந்து தாயாரை ரட்சிச்சானே. அப்ப நாம எப்படி இருக்கணும்னா, எம்ப ராமமேவானு பஷ்யத்தின்ற ரீதியில ராமன் ராமன் ராமன் அந்த பகவான் இடத்திலேயே எப்படி நமக்கு வந்து மனசு போகணுமோ, அதை போல எம்பெருமானுக்கும் நம் விஷயத்துல ஒரு ஈடுபாடு ஏற்படும். இதற்கெல்லாம் காரணமா இருக்கிறது போன பாசுரத்துல சொன்ன ஆச்சாரியர்கள்னால, அதாவது ஹனுமார்னாலதான் இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணப்படுறது. அப்படி இருக்கக்கூடிய பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளைவழிப்ப அப்படின்ற ரீதியில எம்பெருமான வந்து எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணும்படி செய்ய வேண்டும். பந்து போன்ற நாங்கள்லாம் இருக்கும், எப்படின்னா கந்துகைரிவ ஜந்துபீகின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. இந்த ஜந்துக்களா இருக்கக்கூடிய இந்த மனுஷியாள்லாம் கந்துக்கம் போல, கந்துக்கம்னா பந்த போல. ஏன் பந்த போல அப்படின்னா, நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை ஆகந்துக்கமான சுகமும் துக்கமும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு, அது மாதிரி பந்த கீழே போட்டா போயிட்டு போயிட்டு வருதே, அதை போல நமக்கு வந்துட்டு இருக்கு. இப்படி பகவான் விளையாடுறான எங்களை எல்லாம் வந்து லீலோபகரணமாக்கி, நீ என்ன பண்ணணும், செந்தாமரை கையால் சீரார் வழி ஒழிப்பு அழகான திருவாபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருப்பவளே, சீதாதேவி தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொள்ளாம அதெல்லாம் வந்து தன்னுடைய அந்த மரத்துல அசோக மரத்துல வைத்திருந்தாலும் அதெல்லாம் பார்த்துதான் ஹனுமார் ஆமா இவர் தான் சீதை நாம இந்த ஆபரணங்கள்லாம் ராமன் சொல்லி அனுப்பித்தாரு அந்த அந்த ஆபரணங்கள்லாம் இங்க இருக்கு அப்படின்றத உணர்ந்த அப்படி எம்பெருமானுடைய சீற்றத்தை அகற்றும்படி செய்ய வேண்டும்னு பிரார்த்திச்சு இந்த இடத்துல அதே நேரத்துல ராமானுஷர் எப்படி வந்து நப்பின்னைய வந்து நினைச்சுட்டே இந்த பாசுரத்தை சொல்லி உருகி அனுசந்தானம் சொல்லிக்கொண்டே வந்தாராம் வீதியில. அப்ப தன்னுடைய ஆச்சாரியரான பெரிய நம்பிகள்ன்ற அவருடைய மகள் அத்துழாய் வந்து கதவை திறந்தா பார்த்த உடனே நப்பின்னையோன்னு நினைச்சு மூர்ச்சித்து அதாவது அப்படியே மயங்கி விழுந்தார் கீழே. அப்படி ஒரு அனுசந்தானம் சொல்லக்கூடிய தாயார சொல்லக்கூடிய பாசுரம். இங்கேயும் தாயார் எம்பெருமானை பத்தி ரொம்ப அழகா சொல்லி தீனனா இருந்தாலும் அதாவது செல்வம் இல்லாதவனா இருந்தாலும் அதே நேரத்துல ராஜபோகங்களை இழந்திருந்தாலும் பகவான் தான் எனக்கு குருவா இருக்கார் அப்படின்னா குருவுனா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல எனக்கு எல்லா வகையான ஒரு உறவா இருக்கிறது எம்பெருமான் தான்றத தாயார் காண்பித்து நீங்கள் சொல்றபடியெல்லாம் வணங்கும் தெய்வமா இருக்காரு என் எம்பெருமான் தான்றத உங்களுக்கும் வணங்கப்படுபோம் தெய்வம் அவன் தான் அப்படின்னு. ஏன்னா இவர்களுக்கே அப்படி சொன்னான்னா தாயார் எம்பெருமான் தான் பதிம் விஸ்வசிய அப்படின்னு உலகங்களுக்கெல்லாம் பதி அப்படி உலகங்களுக்கெல்லாம் நாயகனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானும் நீங்கள்லாம் வணங்க வேணும்னு அவர்களுக்கு புரியும்படி இந்த இடத்துல உபதேசம் பண்ணா. இந்த இடத்துல இந்த பழமொழியை நாம மனசுல ஸ்மரிச்சு இந்த உந்துமதகளிற்றன் பாசுரத்துல தாயாருடைய அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதுன்றதை சொல்லி தாயார் எம்பெருமான் தரத்துல நம்முடைய பாப்பங்களையெல்லாம் போக்குறதுக்காக ஒரு சிபாரிசு செய்கிறாளே அந்த விஷயத்தை இதுல சொல்லப்படுறது. இதுக்கப்புறம் மேல் வரும் அந்த சுபாஷிதங்கள்ல அந்த அழகிய அனுபவங்களை பார்ப்போம்னு சொல்லிட்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.